வாமா வரட்டுமா, நான் எங்குறேன் ரொம்ப நேரமா, ஏம்மா பிடிவாதமா, அம்மாடியோ தாங்காதம்மா, ஏய் தொட்டா என்ன கெட்டா விடும். மாமா மயக்கம்மா, பார்த்தாலுமே சுடிருமா, மோகமா முழுதாகமா, புது வேகந்தான் தலைக்கேறுமா, அம்மாடினான் என்னாவது. மாம்பழக் குலையாட்டம் வடியில தாங்கி விளையாட வேண்டாமா மேல் மூச்சு வாங்கி, மாம்பழக் குலையாட்டம் வடியில தாங்கி விளையாட வேண்டாமா மேல் மூச்சு வாங்கி, மயக்குது உன் பாட்டு மெதுவாக தாளாட்டு, மல்லிகை பூவாட்டம் துடிக்குது தேகம் அதுக்காகத்தான், ஆசைதான் அலைப்பாயுதா, அங்கங்குதான் தீன் தேடுதா, அம்மாடி நான் என்னாவது. வாம்மா வரட்டுமா, நான் எங்குறேன் ரொம்ப நேரமா. ததும்புது தேனாறு திருமேனி பதினாறு, என்னையும் வாட்டாதோ ஆளான கோளாறு, நெருங்கிடு என்னை இதமாகத்தான் காதலி, கனிதானடி கனி தேடும் நான் அணில்தானடி, ஏய் தொட்டா என்ன கெட்டா விடும். மாமா மயக்கம்மா, பார்த்தாலுமே சுடிருமா, ஏம்மா பிடிவாதமா, அம்மாடியோ தாங்காதம்மா, ஏய் தொட்டா என்ன கெட்டா விடும். வாம்மா வரட்டும்மா.